శ్రీశైలమోమయాణారాయణ తత్పౌత్రమే వరరాజ్యం దేవాదినాశకమలాకరణోర్వాణీతాంతరాశంకేషి ఆచక్షేతసద్ధారణలక్ష్మణస్య మహాత్మనః శ్రీమద్ రామాయణ మహర్షి சாய்கிறார். அது பிரகிருதத்தில் அடியனுக்கு ஏற்பட்ட ஸ்திதியே காண்பிக்கிறது. எப்படின்னா, பரதன் பெருமாளை திருப்பி அயோத்தியைக்கு ஐசிமாறணும்னு போறச்சே நடுவில் குமனை பார்க்கிற அப்போ குகன் கிட்ட பரதராஜாவும் கேட்கிற, இந்த மாதிரி அண்ணா என்ன பண்ணார், மண்ணி எங்க படுத்திருந்தா லட்சுமணா என்ன பண்ணார் அப்படின்னு. பரதன் ராமனுக்கு மத்தநாள் புனர்வசு விஷயத்துல ஒரு நாள் கப்பலம் பிறந்திருக்க, இத்தனை வருஷமா ராமனுடைய தான் இருந்திருக்க. ஆனா அப்பேற்பட்ட பரதன் ராமனை பத்தி காட்டுல தெரியக்கூடியதான குகன் கிட்ட போய் குகோ கடாதிகளை அப்படி குகன் கிட்ட போய் கேட்கிறாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, பெருமான் செல்ல யார்கிட்ட என்னன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அது அடியுக்கு வந்து பொருந்தது நேரத்துல. சுவாமி தேசியனோட சீசூக்தி அனுபவம் அப்படின்னு அடியே ஒரு தலைமை கொடுத்துருந்து அதுல இருக்கேன். சுவாமி தேசியனை பத்தி சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கும் சுவாமியே உபகாரம் பண்ற, இதை இதை தெய்வ குணம் பிராந்தே சாந்தாஹாயாவந்தியாஹா யதாவத்வர்ணனே தஸ்ய கிமுதான்யே மிதம் பசாஹ. யாதவத்தில இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். ஒரே ஒரு குணத்த திருவாள் விஷயத்துல சுவாமி தேசியம் சாய்க்கிறார், அடியன் தேசிய விஷயத்துல சாய்க்கிறார் சொல்றேன். ஒரே ஒரு குணத்தோடைய நுனியில பத்தி பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியதான நிகமவந்திகள் ஸ்ராந்தா டயர்டாக, ஒரு குணத்தோட ஒரு நுனி பகுதிய பேசுறதுக்கே வாழ்லாம் வந்து நிகம நிகமவந்திகளாக இருக்கக்கூடிய வாழ்லாம் கலைத்து போய்கின்றாலும் யசாவத் வர்ணனே கிமுதான் நியமிதம் பசாக, யசாவத்தான் சொல்றதுக்கு இவாளாலேயும் முடியல. அதாவது நிகமவந்தியனா வந்தி வைத்தாரியை கூட சந்தேசம் சாய்க்கிற, இந்த நிகமவந்தியனா பெருமாளை சுப்பிரபாத சமயத்துல வேத வேதமாகிய ஸ்தோத்திரத்தினால ஸ்துதி பண்றவர்கள், அந்த சௌஸ்நாதிகா அப்படின்லாம் கூட வந்து சுகஸ்நானம் பிரச்சந்தீதி சௌஸ்நாதிகா நன்னா தீர்த்த மன்னரா அப்படின்னு கேட்கிறவாள், சௌகசாயிகா அப்படின்லாம் இருக்கு. அந்த மாதிரி இந்த நிகமவந்திகளாக இருக்கக்கூடியவாள் எல்லாமே கலைத்து போயிடுற பெருமானுடைய ஒரு குணத்தை பேச போய் அப்பே அப்படி இருக்கே மிதம் பசாக மிதம் பசந்தி மிதம் பசாக மிதம் பசானா கொஞ்சமா தெரியும் அது தெரியுன்ற அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அஜ்ஞானியா இருக்கிறவாளையும் மிதம் பசாகிறதுனால சொல்ற, அதனால கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டவா வேதம் தெரிஞ்சிட்டு வேதத்தினாலே பெருமான ஸ்துதி பண்றவாளே ஒரு குணம் உள்ள எடுத்துட்டு அதையே பேசி முடிக்க முடியாம கலைத்து போகிறார்களே. நம் அஜ்ஞானியா இருக்கக்கூடிய நாம எப்படி பண்ணிட முடியும் அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்டுட்டு அடுத்த ஸ்லோகத்தையே தேசிகன் அதுக்கு பதில் சாய்க்கிற. அவரவர்கள் தங்கள் சக்திக்கு ஏற்ப சௌரி சௌரியன்னா பெருமாளுக்கு சௌரியன் திருநாமம். சௌரியனின் சௌரியனுடையதான கதா ஆஸ்வாதத்தை சப்தமி இல்ல உச்சிதா அப்படிங்கிற அபியத்தினால அப்பைய தீட்சிதர் வியாக்கியானம் பண்ற யாரோ ஒரு இருக்கு. மந்ததியாமபி மந்தமாக இருக்கக்கூடிய புத்தியை உடையதானவர்கள் கூட சௌரிகாஸ்வாதம் ஸ்வசக்தியா பண்ண வேண்டியது உச்சிதம். அதுக்கு உதாரணம் சாய்க்கிற அமிர்தம் இங்கிலம் தேவ அமிர்தம் தேவர்களுக்கு கூடிய தேவர்களுக்கான முதல் தான் மனுஷியாருக்கு கிடைக்காதுதான். ஆனா கிடைச்சா வேண்டாம் நான் சொல்ல போறோம். அதனால கிண்ணுக்கு அதனால அவரது சக்திக்கு ஏற்ப பெருமாளுடைய குணங்கள் அனுசரிக்க வேண்டியது சாமி சாய்கிறார். அதே மாதிரி அவரவருடைய சக்திக்கு ஏற்ப சுவாமி தேசிகனையும் அனுசரிக்க வேண்டியது. சுவாமியோட கபிசிம்ஹத்துவம் கார்த்திகை சிம்ஹத்துவம் இருக்கட்டும். கபிசிம்ஹத்துவம் எப்படின்னா அது சப்ததிரத்ன மாளிகையில் சாய்க்கிறது கவிதார்த்திக கலப்பிரவுத்த கபலீகத்த சிம்ஹம் அப்படின்னு. கவி கவிதையிலையும் தர்க்கத்திலையும் சிம்மமாக இருக்கக்கூடியவாளெல்லாம் ஒரு யானை கூட்டம் மாதிரி அவளை கபலீகாரம் பண்ணக்கூடியதான சிம்ஹமா சுவாமி. அதே மாதிரி சுவாமி தேசியம் பார்வையில யார் கவி அப்படின்னா சகவி கச்சதே ஸ்ரட்டா ரமதே யத்ர பாரதி ரசபாவ குணீ பூதைஹி அலங்காரைர் மகோதயைஹி. யார் கவி அப்படின்னு தேசியம் அதுக்கு லட்சணம் சாய்க்கிற. கவி அப்படிங்கிறவன் சிருஷ்டிப்பவன் கவி. எதை சிருஷ்டிப்பவன்? இந்த இடத்துல பிரம்மாக்கும் கவிக்கும் தேசியன் உவமை காட்டுற. பிரம்மாவும் சிருஷ்டி பண்றான். என்ன சிருஷ்டி பண்றான்? கடம் பட்டம் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றான். கவியா கவியானவனும் ஸ்லோகத்தை ஸ்லோகமான சிருஷ்டியை பண்றான். ரெண்டு பேர் இடத்துலையும் பாரதி நம்பிக்கிறா. பிரம்மா கிட்ட சரஸ்வதி சரஸ்வதியாவே நம்பிக்கிறா. கவி கிட்ட பாரதி அப்படிங்கிற சரஸ்வதியை பாரதியா நம்பிக்கிறான். அதனால கவிங்கிறவன் பிரம்மாங்கிறவன் சரஸ்வதியும் பதி பாரதி பதியா இவர் கடவுளுக்கு சிருஷ்டிக்கிற மாதிரி கவியானவன் ரசபாவங்கள் அந்த ரசங்கள் நவரசங்கள் குணீபூதவியங்கம் அப்படின்னு சொல்லுவார். குணீபூதவியங்கம்னா 6 மணி 5 மணி அப்படின்னு பொதுவாக சொல்றோம்னா அதுல ஒருத்தருக்கு ஆத்ம பசங்க இருந்ததுன்னா அவளை சந்தியாந்தனம் பண்ணணும்னு தோணும். வயசானவா இருந்தாங்கன்னா இந்த 6 மணிக்கு இந்த சீரியல் இருந்து இதை பார்க்கணும்னு தோணும். இந்த மாதிரி நெங்கு விகுணி விகுணீபூதவியங்கம்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த ரெண்டு பேருக்கும் எனக்கு இவ்வளோ சாமியம் இருக்கு. இப்பேற்பட்ட சிருஷ்டி பண்றவனை தான் கவி அப்படின்னு கச்சியத்தை அப்படின்னு சாய்க்கிற. ஆழ்வார் கவிக்கு லட்சணம் சொல்லுச்சு. செந்தொல் கவிதாழ்வீர்காந்தாட்சிமாதிரம் சோலை. கவியானவா செம்மையான சொல்லை சொல்லக்கூடியதானவளாக இருப்பாளாம். தேசிகன் செஞ்சொல் சொல்லாதவா யாரு அப்படின்னா காலத்தூதாள். அதாவது நரகத்திலேந்து வரவாள்னா கடும் சொற்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாள். அதனால அவா வெஞ்சொலாளர்கள் அப்படின்னு சாய்க்கிற. சுவாமியோட கவிதையில கூட வேதாந்தம் வந்து அது இந்த ஒரு ராஜா வர்ணனம் பண்றது இல்ல லௌகிக விஷயத்துல பண்றதுன்றது இருக்காது. எல்லாமே பகவத் விஷயத்துல தான் இருக்கும். சுவாமிக்கு திருமண மேண்டம் ஒரு விஷயம் சாதிக்கிற ஆளந்தாருல அவ சிஷ்யாள ஒரு ஸ்லோகத்தை எடுத்து போய் காமிச்சாலும் மாலதி மாதத்துல இது மாலதி மாதம் ஒரு காவியம் காளிதாசன் பண்ணது. அந்த காவியத்துல மாலதிங்கிற ஒரு பொண்ணு, மாதவன் ஒரு பையன், அவ ரெண்டு பேரும் சிநேகிச்சுக்கிறா. இந்த மாதவன்றவன் இந்த பெண் அடையணுங்கிறதுக்காக இந்த பரேத பூமியான சுடுகாட்டுல மாம்சத்தை விற்கும் மாம்ச விக்கிரயம் அவங்க பண்ணுவாங்க. அப்போ அந்த விசாசங்கள் வாய்ந்து அவ கேட்கிற வார்த்தையை அவங்க கொடுப்போம். அப்படி இந்த மாம்ச விக்கிரயம் பண்ணிட்டு இருக்கே இந்த மாலத்தையே ஒரு நாலு பேர் கடத்திட்டு போய் இந்த பலி கொடுக்கறதுக்கு கூட்டிட்டு போயிருக்காளாம். அப்போ இந்த பொண்ணு ஒவ்வொரு அழகு அதை கேட்டுட்டு மாதவன் வந்து அவளெல்லாம் ஜீரோதாச நாயகனா இருக்கிறதுனால சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டு இந்த சுலோகம் சொல்லலாம். அப்போ உன்னுடைய திருவடியான உன்னோட கால்களான தாமரைகளை குடிச்சு இந்த ஜென்மாவை சாட்சியம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு விஷயத்துல இந்த பிரயோகத்தை பண்றான். திருவிடனை ஆண்டாங்க பற்றி இந்த மயிலா குருசீனா சொல்லியிருந்தா கூட மோசப்படுத்திருக்க பெருமாள் அப்படின்னு ஆசிரியர் ஆச்சாரு. அந்த மாதிரி ஆடவங்கத்தை சுலோகத்தான் சொன்ன இதுல செய்ய நல்லா இருக்கு, கிராமத்துல நல்லா இருக்கு, விஷயமே லட்சணியம்னா இல்லாத போயிட்டு பகவத் விஷயத்துல பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஆளுநர் சாச்சாரம். அந்த மாதிரி சுவாமியோட கவிதை எல்லாமே பெருமாள் விஷயத்துல மாத்திரம்தான். அதே மாதிரி சுவாமியோட கவிதைகள் மூன்று மொழிகள்ல இருக்கு, சம்ஸ்கிருதம், தமிழ், பிராகிருதம்னு. அது நம்ம ஊருக்கு ஏற்கும் பிராகிருதத்துல நம்ம ஊர் பெருமாள் மேல அச்சுத சதகத்துக்கு அச்சுத செய்யணும் அப்படின்னு சாச்சிருக்கேன். சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் எப்படி சுவாமியோட கவிதை இருந்ததுன்னா, எஸ் சம்ஸ்கிருத கவிதாயாம் பிரௌடமன்மேதி பூரணாசசுதம் அப்படின்னு. சம்ஸ்கிருத கவிதையில சுவாமி தேசிகனுடைய கிரந்த செய்தி பூரத்தாழ்மாவுடையதும் பட்டர்களுடைய சீர்த்தியும் ஒத்து இருக்குமா? இது சப்ததிரத்ன மாளிகை. சப்ததிரத்ன மாளிகையில பிரதேவி பயங்கர அண்ணன் சுவாமி சாய்கிறது. அது எப்படி கேட்டீங்கன்னா, புறந்தாழ்வான சொல்றது எழுத்தரசு கையை கழிக்க யார் நீங்கள சொல்றதா அப்படின்னு. ஒரு வேதமாகிய பெண்ணிற்கு மாங்கல்ய சூத்திரம் போலே இருக்கும் அப்படின்னு சங்கல்பம் சொல்லுவது பிரதேசம் சாய்கிறது. சுதியுவதி சிரோபூஷணம் பாஷணம் அப்படின்னு ஒருபடி மேல அதே மாதிரி தமிழ்ல அவருடைய கவிதைகள்லாம் திரமிட கவிதாமார்க்கே பரகாலம் வாசகத்தை ஆரம்பம் அப்படின்னு கலியனுடைய ஸ்ரீசூக்தியை ஒத்து இருக்கும். பக்திசாரரான திருமணி செய்யாழ்வாருடைய சீசூக்தியை ஒத்து இருக்கும் அப்படின்னு. இதுல இத கலிமையின் சட்டாரி மசோதிக்கணும்னு அவங்க சாச்சிருக்க. அத பின்னாடி கொஞ்சம் விவரணமா ஒரு சில இடங்கள் எப்படி ஒத்து போறது, தேசியனுடையதும் ஆழ்வார்கள் சீசூக்தியும் செய்தி எப்படி ஒன்னா இருக்கு, பொருள் விதையா எப்படி அது ஒத்து போறதுன்றத விஞ்ஞாபிக்கிறேன். இந்த கவிதையில வேதாந்தமானது உண்டு. அது யாதவத்துல ருக்மிணி கல்யாண கட்டத்துல சப்தபதிங்கிற ஒரு கட்ட கல்யாணத்துல பொதுவா ஏழு அடி அந்த பொண்ணை நடந்து வருது. அதுக்கு ஏகம் அப்படின்னு வேதம் பண்றோம். அது அப்படியே சம்பேசிக்கிறோம். ஜயா பிதானாம் ஜகதுர்பவானாம் சவ்யாம் தசாம் பாவயசி மாசாம் அல்வேது விஷ்ணுஹோம் அப்படிங்கிறது. அப்படியே அந்த ஸ்லோகத்துல இந்த வேத மந்திரத்தையானது கொண்டு வந்து வச்சிருக்கார் சுவாமி. அதுல ஒரு விஷயம் நடக்க வசதி நடந்திருக்கு. நடந்து முடிஞ்ச உடனே இந்த இந்த மந்திரத்தின் அர்த்தமானது ஏழடி நடத்திய பொண்ணு உன்ன பின்னாடி பெருமாளான விஷ்ணு ரட்சிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அந்த கல்யாணத்துக்கு பண்ணி வைக்கிற புரோகிதர் கங்காச்சாரியன் அவர் பெருமாளை பார்க்கறதே பெருமாள் சிரிச்சார் அப்படின்னா உடனே இவர் கோபம் வந்து இந்த மாதிரி என்ன வேத மந்திரம் சொல்றேன் நீ சீக்கிரம் பரிகாசம் பண்ணியா சாப்பிட கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்ப பெருமாள் சொன்னாங்க இல்ல இல்ல நான் சிரிக்கல இந்த வேத மந்திரத்துக்கான அர்த்தத்தை பார்த்து சிரிச்சேன் என்ன என்ன அவங்க கடைசி என்ன புரிஞ்சுட்டு சொல்லு அப்படின்னு கேட்டப்போ இல்ல இந்த பொண்ணு ஏழடி நகர்ந்து வந்தா பின்னாடி இருக்கிற விஷ்ணுவை காப்பாத்துவான்னு சொல்றா முன்னாடிதான் விஷ்ணுவான நான் போறேன் பின்னாடி எங்க விஷ்ணு வந்து காப்பாத்த போறான் அப்படிங்கறத நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்னாராம். அதே மாதிரி இந்த லாஜஹோமம் வந்து கல்யாண கட்டத்துல புரிமோ இந்த அக்னியில நெய்ய சேர்த்தோம்னா ஜொலிப்போம் பொரிய போட்டோம்னா புகை அப்படி புகையிட்டு காளிதாசன் பார்வதி கல்யாணத்துல வர்ணிக்கிறது இந்த புகை புகைஞ்சதையா வாழால பார்த்துக்க முடியல அப்படின்னு எழுதினான். ஆனா சுவாமி வேதாந்தத்தை அங்க ஸ்தாபனம் பண்ணணும் காண்பிக்கணுங்கிறதுக்காக சாங்கேதிகம் அதிவாசமாத்திரம் அந்த பொறி வாசனைய அந்த அக்னி பொரிய வாங்கிட்ட வாசனைய மாத்திரம்தான் காண்பிச்சுட்டு புகையில்லை அப்படின்னு சாச்சிருக்க. ஏன்னா இது ராமாயணத்திலே சொல்லிச்சு கஷ்டபிபிஷத்து தேவாசிச்ச ஜாதரோஷத்து செய்யுகே அப்படின்னு கேள்வி கேட்க கேட்கிற யாருக்கு தேவர்கள்னா நடக்கிறா அப்படின்னு இத வந்து வால்மீகி ராவணன் விஷயத்திலேயுமே அன்மயம் பண்ற. நயனம் சூரியம் பிரதபதி பார்ஷேமா தினமாவுகா சலோர்மிமாலிங்கம் திருஷ்வா சமுத்திரோ பினகம்பதே. சூரியன் ராவணன் ரொம்ப பயந்து அவன் தப்பிக்க மாட்டானான். அவன் சூரியனுடைய தாபங்கள்னா லங்கையில பெருசா அஃபெக்ட் பண்ணானான். பார்ஷேவா தினமாவுகா காத்தானது ராவணன் கேட்டுட்டுதான் சஞ்சரிக்குமா. இத சுந்தரகாண்டத்தில் திருவடி சொல்றது வாயுரப்பியத்திரேதி மதிர்மன அப்படின்னு திருவடி சொல்ற. இந்த ஊர்ல காத்து கூட ராவணனுடைய பர்மிஷனை கேட்டுட்டுதான் நகரணம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சலோர்மிமாலி கம் திருஷ்வா சமுத்திரோ வின கம்பதே. சமுத்திரம் அலைய விடக்கூடியதான சுவாரத்தை உடையது. அந்த சமுத்திரம் கூட ராவணன் பயந்துட்டு நான் என்னோட அலையை விட்டுக்கலாமா நான் அலை அடிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் பண்ணுமாம். இத திருமங்கையாடாது சொன்னச்சே பந்தனைந்த வெல்விரடாள் சீதைக்காகி பகலவன் இயங்காத இலங்க வேந்தன். பகலவன் சூரியனானவன் ராவணன் கேட்ட பயந்து இருக்கான்றத திருமங்கையாடு காண்பிக்கிறார். ஆனா இது பெருமாள் விஷயங்களை காண்பிக்கணுங்கிறதுக்காக தேசியம் அப்படிங்கிற வேதாந்தம் எல்லா தேவதைகளும் பெருமாள் கிட்ட நடுங்கின் இருக்கு பெருமாள் சொல்படி இத்த வழக்கா இருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காக சுவாமி தேசியம் இப்படி சாதிச்சிருக்க. சுவாமி தேசிகனுடைய கவிதைங்கிறது சம்ஸ்கிருதத்துல மாத்திரம் இல்ல தமிழ்கள் கவிதைகள் கூட எடுக்கணும். அதுல கலியனுடைய செய்திய எப்படி சுவாமி தேசிகன் ஃபாலோ பண்றார் அப்படின்னா இந்த பிராசம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல கலியன் பாசனத்துல தந்தையமரம் நந்திமணி செய்த நக நந்தி புறவெண் நக நந்த மனமே. இதுல இந்த அப்படிங்கிற பதமானது முதல்ல வருது. தந்தை மனமுந்து நந்த இருந்த இரல் நந்தன் மதலை எந்தை இவனென்ற கொண்டு கண்டம் கண்ட மலர் கொண்டு தொழ என்றான் மந்த ஓசை மழையாக எழுதார் மீகளாடு சொல் நந்தி மைசீதநகர் நந்தி உறவின் நகர் கண்ணுமனமே அப்படின்னு. இது அப்படியே சுவாமி தேசிகனும் இந்த செய்தியை கொடுத்து சீர்திருத்தி அமைகிற அப்படின்னு அந்த இத்து அப்படிங்கிறது இந்த சந்தஸ்ல நாம சேவிக்கிற சேவை அந்த அனுபவம் வரும். கிருஷ்ணா அவதாரத்துல தேவகி கிட்ட அவதாரம் அந்த சிறையில, அப்போ பெருமாள் சதுர்புதத்தோட அவதாரம் பண்ற நாலு இருக்கைகளோட நைத்தலை நேரையும் சங்கம் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே அப்படின்னு ஆழ்வார்கிட்ட என்ன சொல்லுவோம், இப்படி இப்படி இருக்கிறச்சு இப்படியே ஏழை போய் இன்னொரு இடத்துல சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தேவகி பிரார்த்திக்கிறா. உபசம்ஹார விஸ்வாசம் அதோ ரூபம் அலோகிக்கம், இது வந்து வைதிகமான ரூபமா சதுர்புதத்தோட சேவை, லௌகிகமான அலௌகிகமான இந்த வைகிதமும் நல்ல உபசம்ஹார அப்படின்னு பெருமாள் பிரார்த்திக்கிறார். அதை வந்து எழுதுற சுகபிரம்மமா இருக்கட்டும், சுகபிரம்மம் சொல்றச்சு பாகவதத்துல உபசம்ஹார விஸ்வாசம்னு சாதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இந்த சிறையுடைய விலங்கானது அவுந்தது, அப்புறம் காவலர்கள்லாம் ஸ்திரமா நின்றுங்கிறது, அப்புறம் பெருமாள் எழுதினேன் அப்படிங்கிற விஷயத்த வெறுமை சொல்றதுக்கு பயம், கம்சனுக்கு பயந்து சொல்லல அப்படின்னு சாயிட்டேன். ஆனா அத ஆழ்வாருக்கு அந்த பயம் எல்லாம் இல்லையா, ஆழ்வார் சொல்றது என்னென்ன அவுந்தது, கம்சன் வசுதேவருடைய கைவிலங்கு கால் விலங்கு மட்டும் அவுந்ததா அப்படின்னு கேட்டா இல்லையா, ஆழ்வார் அதுக்கு ஒரு லிஸ்ட் சொல்ற. அங்க கிருஷ்ணாவதார ஆரத்துக்கு முன்ன கம்சனோட எல்லாம் ஒரு கான்பரன்ஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லா சித்திரரசர்கள் அவள்லாம் சேர்ந்துட்டு இந்த குழந்தை எப்படி நாம அதம் பண்றது, பிறந்தா என்ன பண்றது எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காளாம். அப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது எல்லா அரசர்களுடைய மகுட்டங்கள் கிரீட்டங்கள்லாம் கீழே விழுந்துதான் பெருமாள் அவதாரம் பண்றச்சே. சரி, மாற்றரசர் மணி முடியும், எல்லா மணி முடியும் கீழே விழுந்த உடனே அதை எடுக்கலாம்னு போனாலும், கீழே விழுந்த மணிமகட்டத்தை எடுத்து திருப்பி தள்ள வச்சுக்கணுமே, அதுக்காக கீழே இருக்க போனாலும் அதை தூக்கறதுக்கு சக்தி இல்லையா. இரதும் மாற்றரசர் மணி முடியும் இரதும், இதை எடுக்கிறதுக்கு அவளுக்கு சக்தி இல்லாத பண்ணிட்டார பெருமாள். ஐயோ என்னடா இது, இப்பேற்பட்ட ராஜாவை நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு மணிமகட்டம் வேற ஒண்ணு இருக்கு, அதை நல்ல எடுத்து முயற்சிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு சக்தி இல்லையேன்னு நினைச்சுட்டே இருக்கிறதே அவளோட தேஜஸும் போச்சான். இரதும் தேசும் அப்படின்னு ராஜா எல்லாம் வந்தாங்கன்னா அவளுடைய ஆத்துக்காரி என்ன சொல்லுவா, அவளும் இங்கேயான ஒண்ணு சேர்த்தமோ இல்லையோ, அவளும் ஒரு கூட்டமா லேடிஸ் கூடாமல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு என்னாச்சுன்னா அவளுடைய காதுல இருந்த அணிகளெல்லாம் அவருக்கு கீழே விழுந்துருக்கான். மற்றவர் தம் காதலிமார் குழையும், அது மட்டும் இல்லாம தந்தை கால் தலையும் உடன்கடல வந்து தோன்றி வசுதேவருடைய காலில் இருக்கக்கூடியதான விலங்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கல்யாணி இவ்வளவு லிஸ்ட் கொடுக்கிற. இது சம்ஸ்கிருதத்துல யாருமே சொல்லல அப்படின்னு சுவாமி தேசியத்துக்கு ஒரு சம்ஸ்கிருதத்திலேயே சுவாமிக்கு ஒரு வைதுஷ்யம் நைபுணியம் இருக்கிறதுனால அப்படி சொல்லிடக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசியம் ஒன்னா என்ன நாலஞ்சா என்ன நிகழ்த்தம், அதாவது சர்வவிதமான விலங்குகளின் சம்சார விலங்கு அப்படிங்கிற கூடியதான பெரிய விலங்கையே அவங்கக்கூடியதான பெருமாள் சன்னதியில ஒண்ணு அவுண்டா என்ன நாலஞ்சு வருஷம் அவுண்டா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி சுவாமி யாதவன் பேரு சாத்திருக்க. இந்த கல்யாண ஸ்ரீ சுத்தியில எப்படி அந்த சந்தத்தை ஒத்து இருக்கும் அப்படின்னா, வீய கூட வீட ஈனம் உடகரமடாமகள் அப்படிங்கிற சந்தத்துக்கு ஏற்ப பரியருளி வத மனம் வரு உணர்வுடு கருவினி மருவிய கரியவனடியினை பரிவோடு வரகுதல் அடியவர் பழமுறை அரி அரி அரி அரி அரி அரி அரியே அப்படிங்கிற இந்த சந்தஸ்தை அப்படியே சுவாமி கொண்டு வர, திருச்சந்த விருத்தத்துல இருக்கக்கூடிய சந்தஸ்தை எட்டிலிரண்டில் எங்கு மாறியம்புவார் விட்டவாறு பற்று மாறு வீடு கண்டு மேவுவார் சித்தரான தேசுயர்த்த தேசிகர் உயர்ந்து மேல் எட்டு மூன்று மூடறுத்தது எந்த மாலிரக்கமே அப்படிங்கிற அந்த சந்தஸ்தை அப்படியே செய்திய ஃபாலோ பண்ற. முதல்ல காஞ்சிபுரத்துல பெருமாள் எப்படி அனுபவிச்சிருக்கார் அப்படின்னா, தமிழ் கவிதைகள்லேயே அப்படி அனுப்பிச்சிருக்கேன். அன்ன வடிவாள செய்யும் சேரி வருவாள். இந்த ஆள அமைச்சா ஆனாலேயே அப்படி சாய்க்கிறது கலியன் கிட்ட இருந்து வந்திருக்கு. உண்ணாவது நின்று ஓட்டுற பாசத்துல கடைசியில பன்னார அண்ணியம்பும் மைப்பொழில் சோர் தன் சேர எம்மான் தன்னை கண்ணார கண்ணியில் கையாள வருவாரை கழுந்தாலே அப்படின்னு கலியன் சாய்ச்சிருக்க. காணால அமைச்ச காணாலையும் குடிப்பார். அது வந்து கலியன் கிட்ட சுவாமி ஈடுபட்டு அதே செய்திய தான் கிரந்தத்தை நிர்மாணம் பண்ற. இந்த அன்ன வழிபாடு செய்யும் பாசுரத்துல இந்த சரஸ்வதி, அதாவது சரஸ்வதி வேகவதி நதியா வர பிரம்மாவோட யாகத்தை தடை பண்ணோன்றதுக்கு அந்த நதி எப்படி வருமோ அதே மாதிரி அதை கண்ண முடிவு நாம் சேவிச்சோம்னா அப்படியே அந்த நதி ஓடி வராமலேயே இருக்கும். அந்த மாதிரி அனுபவத்தை ஒரு ஸ்லோகத்திலேயோ பாசுரத்திலேயோ கொண்டு வரணும்னா அந்த சுவாமி தேசியனால மாத்திரம்தான் முடியும். அன்ன வடிவாள் அம்சம் போன்றதான வடிவை உடையதான சரஸ்வதி அசையும் அன்ன நடையாள். அவ அசைஞ்சானா ஹம்சபக்ஷி நடந்து போற மாதிரி இருக்குமா. உயருமன் உயரும் அன்னார சேரி வருவாள். ராஜஹம்சம் அப்படிங்கிற பட்சியில ஏறி வராடா. அத்தன் அயன் அத்தன்றத பர்த்தங்கிற வார்த்தைக்கும் பிரயோகம் பண்ணுவா. அத்தன் அயன் பர்த்தாவான அயன் அத்தன் அயன் பிரம்மாவுடைய புத்திரனான வசிஷ்டர் கிட்ட அத்திதன அஸ்து இது ததாஸ்து அப்படியே சம்ஸ்கிருதத்து தமிழ்ல மாத்திர அத்திதன உத்தி புரியாள். உத்தி வார்த்தை சொல்லலையாம். ததாஸ்து உங்க அப்பா ஒரு யாகம் நடத்துறாரு, நான் நீங்க அப்பா ஒரு யாகம் நடத்துறாரு, நீங்க வரணுமா அப்படின்னு கேட்கிறாரு சரஸ்வதி கிட்ட. அதுக்கு சரஸ்வதி கோபம் கோபமாகி இல்ல ததாஸ்து அப்படின்னு சொல்லலையாம். அத்திதன உத்தி புரியாள். நன்னட விடாவிடம் இதென்ன நடவானடுவு நன்று உடகேறி இழிவாள். கோபப்பட்டாளாம், கோபப்பட்டு நதியா பிரவகிச்சாலாம். அது எப்படி பிரவகிச்சான்னா நற்பதிகள் கிளீனா இருக்கக்கூடியதான நிலம், அற்பதிகள் ஏடாகுடமா இருக்கக்கூடியதான நிலம், எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ளோல பிரவகிச்சாலாம். கற்புரள அற்புத மறுக்கதியினால் வாயு வேகத்துல, வாயு வேகம் என்ன வேகம், அந்த வேகத்துல நதியா பிரவகிச்சாலாம். அதுக்கப்புறம் அண்ணனயம் அண்ணனய சீரயம் இத பிரம்மா பார்த்துட்டு இதென்ன இது என்னடா இது அப்படின்னு வியந்தாராம். அமரன் மண்ணு பதியேறி மகிழ தேவதைகள்லாம் கீழே வந்திருக்கா இந்த பிரம்மா பண்ற யாகத்துல அயிர்பாகத்தை வாங்கிக்கணும்னு அவள் இந்த நதி வர வேகத்தை பார்த்துட்டு பதியேறி மகிழ சர்க்கத்துக்கே போயிட்டாலும் ஐயோ இந்த நதியில மாட்டிட்டோம்னா உங்களால திருப்பி மீள முடியாது அப்படிங்கிறதுக்காக பதியேறி மகிழ அவ தன்னுடைய சொர்க்கத்துக்கே போய் நின்று கீழே மேலத்து வேடிக்கை பாக்குறாங்க. அப்ப பெருமாள் வந்து அச்சுதன் அனைத்தில் அத்திசை வரத்தகைய வந்தாள்னு பெருமாள் வேகா சேதுவா எழுந்தபடி பிரம்மாவோட யாகத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சேதுவா படுத்துட்டார் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். இந்த இடத்துல தேவபெருமாள் விஷயமா இன்னொன்னு இது தேவபெருமாள் விஷயம்தான். ஆனா தேவபெருமாளுக்கு முன்னாடி அவதாரமான பெருமாள் எல்லாம் சொல்லக்கூடியதான பாசம், முன்னாடி பண்ண பாசம். இப்போ தேவபெருமாள் எப்படி அனுப்பிக்கிறாருன்னா மடைந்து குறிந்தீடாக பேசலாம். ரெண்டு ஹம்சபக்ஷி அதுக்கு நடுவுல ஒரு ராஜஹம்சமா பெருமாள் எழுந்தபடி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி நாசியாரோட எழுந்தபடி இருக்காருன்னு வர்ணிக்கிறேன். பெருகு மதுவுகள் அருகு மருவிய பெரிய மணிமலை பையிலாம். ஒரு நடுவுல ஒரு மலை, அந்த மலையிலிருந்து ரெண்டு அருவி ஒட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெருமாளுடைய சேர்த்து மகாலட்சுமி நேர விஷயமா தேவருமாளை தரிசிக்க வேண்டியது. அந்த மாதிரி ஒரு மலை நடுவு அந்த மலை சேர்ந்தாப்புல ரெண்டு அருவி இப்படி வழிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெருமாளுடைய சேர்த்து இருக்கான். பிடிகிரண்டோடு கலகம் என்று பிணைந்த பேரழகோதலா. ரெண்டு பெண்ணியான நடுவுல ஒரு கஜேந்திரன் நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தேவருமாள் நின்று காரா. கொடியிரண்டோடு விடவை என்று குளிர்ந்தவாறு குலாவலா. ரெண்டு வெத்தல மரம், ரெண்டு வெத்தல கொடி நடுவுல ஒரு பாக்கு மரம் நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தேவருமாள் சேர்த்தியா. குரலில் சுருதிக்கு நினைவும் இலகிய தர்ம வரணிலை என்னலாம். ஒரு பக்கம் ஸ்ருதி, ஒரு பக்கம் ஸ்மிருதிக்கு நடுவில் தர்ம தேவதன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அடிவிரண்டையும் அடையமன்பர் அறிந்த பேரருளானால் அணுகமலர் மகள் அவனி மகளோடு கரடி இருக்கிற கவர்களே அப்படின்னு தேப்பெருமாள் விஷயத்துல சுவாமியோட தமிழ் கவிதைகள். அதுக்கப்புறம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சுவாமி பகு பிரகாரமா பிரச்சாரம் பண்ண, அதுல வந்து யாருக்கும் சந்தேகமான விஷயம். அத சுவாமி தேசியனே சங்கிப்தம் நிற்கும் வா சரள சூசிதம் சாவதானம் பிரியம் வாங்க சங்கிப்தமா சொல்லணும்னாலும் சுவாமி நம்மளுக்கு இப்போ எப்படின்னா நான் எனக்கு சின்னதாக ஒரு புத்தகம் கொடுத்தா படிப்பேன், பெரிய புத்தகம் கொடுத்தா படிக்க மாட்டேன்னு சில வெட்டிகள் இருப்பான். அவளுக்கும் சுவாமி தேசியன் கிட்ட புத்தகம் உண்டு. இல்ல எனக்கு பெருசா மண்டையை உடச்சிட்டு எனக்கு இந்த சித்தாந்தம் புரியணும் அப்படின்ற மாதிரி புத்தகம் தான் நான் படிப்பேன் அப்படின்னாலும் சுவாமி கிட்ட புத்தகம் உண்டு. சரள சமுச்சிதம் சரளமா இருக்கணும், டக்குன்னு புரியணும் அப்படின்னாலும் சுவாமி கிட்ட புத்தகம் இருக்கு. சாவதானம் புரியணும், அவதானத்தோட உட்கார்ந்து வாசிக்கணும் அப்படின்னா பரமத சங்கம் நியாயப்படுத்தி இந்த மாதிரியான கிரந்தமும் உண்டு. சுவாமி என்னென்ன கிரந்தம் பண்ணார்ன்றத தானே லிஸ்ட் கொடுக்குற, சங்கிப்தம் விஸ்திருதம் வா சரள சமுச்சிதம் சாவதானம் புரியும் வா அப்படின்னு அந்த மாதிரி விசிஷ்டாத்வை சித்தாந்தத்துக்காக பல கிரந்தங்கள் பண்ணியிருக்க. ஒரே வரியில எனக்கு விசிஷ்டாத்வை சித்தாந்தம் புரியணும் அப்படின்னா அது ஒரு தேசியம் கிட்ட இருக்கான்னு கேட்டா இருக்கு நிச்சயமா சொல்லணும். நம்ம பெருமாள் விஷயமாவே அனுபவிச்சிருக்க, யாரும் நீய எங்கள் வயதலின் எனதும் நீய உனதன்று இன்மையும். இந்த ரெண்டே வரி விசிஷ்டாத்வை சித்தாந்தம் இவ்வளவுதான். யானும் நீயே நானும் நீதான் எப்படி அப்படின்னு கேட்டா எனக்குள்ள நீ அந்தரியாமையா இருக்கிறதுனால யானும் நீயே அப்படிங்கிறனா எனதும் நீயே என்னோட வஸ்து என்னோட செல்போன் என்னோட புஸ்தகம் என்னோட பையன் வேட்டு எல்லாமே நீதான். எப்படி அப்படின்னு கேட்டா உனதன்றி இன்மை உன்னோட இல்லாத ஒரு வஸ்து இருக்கா சராசராணி பூதாணி சர்வாணி பகவத்வகுன்னு சுவாமியை பிரமாண ஸ்லோகம் காண்பிக்கிறதா சித்திரத்துல. இப்படி எல்லாமாவும் நீயா இருக்கிறதுனால என்ன சேர்ந்த எல்லா வஸ்தும் நீதான் அப்படின்னு சொல்லி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தையே ரெண்டே ரெண்டு வரியில சுவாமி தேசிகன் இந்த இடத்துல காண்பிச்சிருக்க. முடிச்சிட்டுறாங்க ஒரு விஷயத்தை சொல்லி நம்மாழ்வார் ஸ்ரீசுக்தியை ஃபாலோ பண்ணிட்டு சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்தி என்னென்ன இருக்கு அப்படின்னு இந்த யாதா விஷயத்துல சொல்றதே பெருமாள் கோபஸ்திரீகளோட எல்லாம் சுத்திட்டு இருப்ப. அப்போ ஒரு கோபஸ்திரியோட ஆத்துக்கு போனோம், அவளோட அவளை போய் பார்க்கணும், ஆனா பெருமாளால பார்க்க முடியல. அவ ஆத்துல அவ அம்மா அக்கா எல்லாரும் இருக்கா, பெருமாளை கண்டா பெருமாளோட விடமாட்டான்னு அவளுக்கு தெரியும், பெருமாளோட இவளை அனுப்பக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியும். அப்ப வாசல்ல இருந்து நின்று பாக்குற, பெருமாளும் வாசல்ல போய் நிக்கிற, அந்த பொண்ணு வாசல்ல நிக்கிறா. நிக்கிறச்சே வார்த்தை பேசாத கண்ணாலேயே பெருமாள் வந்து ஒரு சங்கம் பண்ணாராம். அந்த சங்கம் என்ன அப்படின்னா அது மற்றவாளுக்கெல்லாம் புரியாது. வாமத்ரிஷாம் கடாட்சான வாமத்ருக்கு அப்படின்னா சுகஜனகத்திற்கு அப்படின்னு ஏற்கனவே அது பார்க்கறதே எதுக்காக பெருமாள் பார்க்கிறார் அப்படிங்கிறது தெரியும். கண்ணால பெருமாள் நம்ம எல்லாம் கண்ணால பார்ப்போம், பெருமாள் கண்ணால பேசுவாங்க. அதுக்கு நம்மாழ்வார் சுத்தி இருக்கு, அதை ஒத்துதான் நான் தேசியம் சாதிக்கிற ஊது செய்தி கண்கள் கொண்டொன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டொன்று நோக்கி. அது பெருமாள் கண்ணால பேசுவாரா நாத்துனால பார்ப்பாரா அதை ஒத்துதான் இந்த ஸ்ரீ சுத்தி வார்த்தை சாதிச்சிருக்க. அதே மாதிரி சண்டகர கிரண மண்டல லோகித குண்டலி கவனர்ஜி குண்டாபலோசனா அப்படின்னு சாதிக்கிற ரவியர் கருத்துல. இது எங்கேருந்து இந்த பதங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இது ஒரு விஷயம் சொல்றாங்க. இண்டிபெண்ட் ஒரு கவி அந்த காலத்துல சுவாமி தேசிகன் காலத்துல இருந்த கவி, அவ போய் கேட்டார் தேசிகிட்ட இந்த மாதிரி குண்டலீக வனமுனையான ரெண்டு கண்ணு கட்சி குண்டலீக வனமுனை உதாரணம் கொடுப்பாடா, நீ வந்து புது கவியா அப்படின்னு கேட்டிருக்க. இல்ல இல்ல எங்க ஆச்சாரியால் சொன்னதுதான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. யார் ஆச்சாரியால் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம்மாழ்வார் திருவிருத்தத்துல புண்டரீகம் தங்கள் வனமோரணய கண்ணா புண்டரீகம் அப்படின்னா தாமரை அங்கேள் அம்ன அழகிய புண்டரீகம் தங்கள் வனம் இந்த தாமர காடு போல இருக்கு நான் பெருமாளுடைய கண்ணு. அது அப்படியே சாமி தேசியம் அந்த பதங்களை கூட மாத்தாம இந்த அப்படின்னு அப்படியே தமிழ்ல இருக்கிறத சஸ்கிருதமா மாத்தி நம்மாழ்வார் சீதூக்கிய ஒத்து தான் சீதூக்கி அமைக்கிற. அடுத்தது இந்த திருவாரூர்ல கலியுகம் தன்னடியான தொடர்ச்சியும் அப்படின்னு நம்மாழ்வார் காட்டுறீங்க. அத விசேஷம் சாமி தேசியம் திருவரங்கபுரத்துல அச்சுத சட்டகத்துல இந்த ஊர் கைகரிய போராட்டம் பண்ணி 50 ஸ்லோகத்துக்கு மேல இருந்து சாய்க்கிறாரு. அவருடைய விசேஷங்கள் அப்படி சொல்றது நச்சிகளி நாயவதி நயரமயலாம் அப்படின்னு நாஸ்திகளி நாகபதி நகரபதே வேண்டாம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. இந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு இது கலியுகம் இல்லையா? எப்படி ஆழ்வார் கலியுகம் மட்டும் இல்லைங்க தன்னடியான கருத்தி அந்த அளவுக்கு பெருமாள் அருள் பண்றானா? இந்த இந்த பாசுரத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அச்சு சதகத்துக்கு வியாக்கியானமான செட்ரு சிவசாங்கர் சுவாமி இந்த பாசுரத்தை கலியுகம் மட்டும் இன்னைக்குன்ற பாசுரத்தை அதுல சாத்திருக்க. அதே மாதிரி கலியன் சீதூக்கிய எப்படி ஒத்துழைக்கிறது சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். கலியன் சாய்க்கே முனியன் முனிவன் பேடிய கல்வி சிலையால் கண்ணபுரம் நாம் தொழுமே. ராமாவதாரத்துல இந்த விஸ்வாமித்ர யாக சம்ரட்சணத்துக்கு பெருமாள் பெரிய தனுஷம் எல்லாம் வச்சிருந்தா இந்த பிராக்டிஸ் பண்ற காலத்துல வச்சிருக்க வச்சுக்கிற தனுஷையே எடுத்துட்டு போயினா 14,000 ராட்சசா மதுராள் இருக்கு. அங்க வந்த மாலிசுவம் முதலிய ராட்சசாடெல்லாம் இது பண்ண அத தேசியம் சாய்க்கத்தே கௌமாரங்கே கோபாயுதா கௌமாரம்னா குழந்தை பருவத்துல இருக்கிற கேளினா விளையாட்டு. கௌசிகனுடைய அவசரத்தை தன்னுடைய குழந்தை பருவத்துல இருக்கக்கூடிய வில்ல வச்சுட்டு பெருமாள் சம்ரட்சிச்சார். இந்த கல்யாண சீதூக்கி அப்படியே ஒத்து சாமி தேசியம் இதுல சாச்சிருக்க. அதே மாதிரி ஏழைன்ற பாசனத்துக்கு ஆழிவண்ணான திருவடி அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கே குகன் விஷயத்துல திருமங்கை ஆழ்வா ரொம்ப எளிமையாக இருந்திருந்த கலியன் சாய்கிற அதுக்கு தேசியம் சாய்க்கிறது இந்த சௌசீலியத்துக்கு சாகரமா ஆழிவண்ணா அப்படிங்கிற பதத்தை அப்படியே சுத்தத்துல சுவாமி தேசியம் சௌசீலிய சாகரான்ற பதத்தினால காண்பிச்ச. அதே மாதிரி மேவு சோதியை கேள்வி வளவன் கலிகன் விரிந்துரைத்தான் நம்ம பெருமாளை சொல்றச்சே கலியன் நம்ம பெருமாளுக்கு அடியவருக்கு மையன் தெய்வநாயகன் மேகுசோதி அப்படின்னு திருநாமங்கள் கொடுக்கிற. இந்த திருநாமத்தை தேசியன் மாத்தவே இல்லை. அடியவருக்கு மையனே ஐந்த வாழ் அடியவருக்கு மையன்ற திருநாமத்தை தான் யூஸ் பண்ற. ஸ்திரஜோதி மேகுசோதி ஸ்திரஜோதி அப்படிங்கிற பதத்தை அப்படியே தேசிகனும் கலியன் போன வழியிலேயே போனோம் அப்படின்னு. இதனால கலியனரை குடிக்கொண்ட கருத்துடையோட சுவாமியை நாம சொன்னது வந்து இந்த மாதிரி அடியானை தெரிஞ்சு ஒரு 3-4 இடத்தை விஞ்ஞாபனம் பண்ண இன்னும் பல இடங்கள் இருக்கு. சுவாமி தேசிகனுடைய அடியானை வந்து விஞ்ஞாபனம் பண்ணது ஏதோ சுவாமி தேசிகன் திருவோலக்கத்திலேயே இருக்கட்டும் பாகவதால் சன்னதியிலையும் விஞ்ஞாபனம் பண்ணது சுவாமி தேசிகனுடைய அனுகிரக சேகரத்தினால்தான். இப்பேற்பட்ட சுவாமி தேசியன் பிரம்மோற்சவத்துல அடியனுக்கு சுவாமி தேசியன் திருவோலக்கத்திலே ஒரு பாக்கியமா இது அமைஞ்சதுக்கு இந்த கைங்கரிய சபாக்கு அடியன் பிரணாமங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். கவிதா சிம்ஹாய கல்யாணம் வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹா.